வச்சுக்க வச்சுக்க வா எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏக்கிருக்குல சுத்திக்க சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா கடுக்குல நான் பதினெட்டு பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராதோ ரோசா வச்சுக்க வா எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏக்கு இருக்குல்ல பட்டிக்கு ராசா என் நகம் பட்டு மலராதோ ரோசா